அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலேரோ, உனை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலேரோ. சங்கு போல ஊது காதல் வந்தின் பாட்டு காலம் தோறும் கேட்டு, வீணை போல உன்னை கை நீட்டும் இந்த வேளை, நூறு ராகம் கேட்கும் நோயை கூட தீர்க்கும். பாதி பாதியாக சுகம் பாக்கி இங்கு ஏது, மீதம் இன்றி தந்தாள் என ஏற்றுக்கொண்ட மாது. நானும் இல்லையே, அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே, உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலே. அதிகாலை தேதி பார்த்து மனது சொல்லி கேட்டு, வேளை வந்து சேரும் நம் விரகம் அன்று தீரும். நீண்ட காலதாகம் நெருங்கும் போது போகும், காடு மேடு ஓடி நதி கடலில் வந்து கூடும். ஆசை நெஞ்சம் இங்கே தினம் மணலில் வந்து வாடும். வாடலும் கூடலும் மன்மதன் வேலை, வாழ்வது காதல்தான் பார்க்கலாம்.